நினைக்கும் நினைப்போ புரிகின்றது, சிரிக்கும் சிரிப்போ அழைக்கின்றது. கண்ணனின் ஆசைகள் காற்றினில் போவதோ சொல்லடி என் பைங்கிளி. யமுனானது இங்கே, ராதை முகம் இங்கே, கண்ணன் போவதெங்கே, கொஞ்சும் மணி இங்கே, கோவை கிளி இங்கே, மன்னன் போவதெங்கே. மாலைகளானதும் நீ சொல்லும் நாடகம், காத்திருப்பேன் மன்ன.